வானம் தேடுதே வாவின்னிலா உன்னைத்தானே வானம் தேடுதே மேலாடை மூடியே ஊர்வலமாய் போவதே மேலாடை மூடியே ஊர்வலமாய் போவதே வாவின்னிலா உன்னைத்தானே வானம் தேடுதே வாவின்னிலா உன்னைத்தானே வானம் தேடுதே யுகம் பார்க்க நானும் முடியாமல் நீயும் திரை போட்டு உன்னை மறைத்தால் பாவம் ஒரு முறையேனும் திருமுகம் காணும் வரம் வர வேண்டும் எனக்கு அது போதும் என சேர எதிர்பார்த்து முன்னம் ஏழு ஜென்மம் ஏந்தினேன் தானே வானம் தேடுதே வாவென்னிலா உன்னுத்தானே வானம் தேடுதே மேலாடை மூடியே ஊர்வலமாய் போவதே மேலாடை மூடியே ஊர்வலமாய் போவதே வாவென்னிலா உன்னுத்தானே வானம் தேடுதே வாவென்னிலா உன்னைத்தானே வானம் தேடுதே மலர் போன்ற பாதம் நடக்கின்ற போது நிலம் போல உன்னை நான் தாங்கவே வேண்டும் கிளையிலாடும் உடையன நானும் இணை பிரியாமல் துணை வர வேண்டும் உனக்காக உனக்காக பனிக்காற்றை தினம் சூறு போக வேண்டினேன் உன்னைத்தானே வானம் தேடுதே வாவென்னிலா உன்னைத்தானே வானம் தேடுதே மேலாடை மூடியே ஊர்வலமாய் போவதே மேலாடை மூடியே